கரிமுகிலின் உச்சிரகுகளருளிய மின்னலே புதுமழ மலருகள் விதறிய குறுமொழி தென்னலே வெயிலில் நிழல் போல் மறையும் மாயையாய் விரலாயிலும் குளிரெழும் உறவகள் எழுதி இது வழியகலும் அருளிய மின்னலே புதுமழ மலர்கள் விதறிய குறுமொழி தென்னலே குளிரெழும் உறவகள் எழுதி இது வழியகருவா